ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கி கேசரி வேதாந்தாச்சார வரியோ மே சந்தி தத்தாம் சதா ஹிருதே நமோ நாராயணா. அடியன், வீல் கண்டினியூ டு என்ஜாய் சுவாமி ஆமணாச்சாரியாஸ் ஸ்தோத்ர ரத்னம். ஸோ ஹி கண்டினியூஸ் டு எஸ்டாப்ளிஷ் த சுப்ரீமசி ஆஃப் ஸ்ரீமன் நாராயணன் இன் திஸ் வர்ஸ் அஸ் வெல், விச் இஸ் வர்ஸ் நம்பர் 14. கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முகப் பிரபஞ்சஹ கோ ரக்ஷதீமம் அஜனிஷ்ட சகஸ்ய நாபே க்ராந்த்வா நிகீர்ய புனருத்கிரதி த்வதன்யக்க கேன வைஷ பரவான் இதி சாக்ய சங்கஹ. ஸோ கஸ்ய உதரே ஹரவிரிஞ்சி முகப் பிரபஞ்சஹ, டியூரிங் த பிரபஞ்சம் வியஷ்டி சம்ஹாரகர்த்தா வாஸ் ஹரன் ருத்ரன். ஸோ இட் இஸ் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஹூ அப்பாயிண்டட் ருத்ரன் டு பி த வியஷ்டி சம்ஹாரகர்த்தா ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். அண்ட் தட் சிவன் டூரிங் மகாப்பிரளயம் வென்ட் இன் டு த சூக்ஷ்ம ரூபம் இன் த ஸ்டொமக் ஆஃப் ஸ்ரீமன் நாராயணன். Who went inside? Shivan, into Sriman Narayanan. Similarly, Vyashti Srishti Karta, Chaturmukha Brahma, was retained in Perumal's stomach. So, in Shanti Parvam, Mahabharatam, also this is referred to as Yetav, Dvav, Vibhuda Shreshtav, Prasada Krodajav Smritav, Tada Darshi Tapantanav, சிருஷ்டி சம்ஹார காரகம். ஸோ பிரம்மக்ஷத்ர சப்தங்களால் கோடிட்டு காட்டப்பட்ட சேத்தனா சேத்தனாத்மகமான உலகை மகாப்பிரளய காலத்தில் யமனை கொண்டு அழித்துவிட்டு அந்த யமனையும் மோர் சாதத்துக்கு குழம்பு தொட்டு கொள்வது போல் விழுங்கும் ஸ்ரீ விஷ்ணு என்று கடோபனிஷத் கூறுகிறது. கடோபனிஷத் சேஸ் தட் ஹீ அப்பாயிண்ட்ஸ் யமன் டு ஃபினிஷ் ஆஃப் டியூரிங் மகாப்பிரளயம் the entire chetana chetanaatmakam. However, at the end he swallows the yaman himself. Yasya brahma cha kshatram cha ube bhavata vodanaha mrityur yasyo pasechanam ka hanta hatta veda yatra saha. In atradhikaranam Sri Bhashyakara also establishes this. So during Mahapralayam, Perumal swallows the entire universe, including the Chetanam, Achetanams, including Chaturmukha Brahma, Rudra, Indran, everyone, Agni, Yaman, like as if he is swallowing a Yalandam Palam, the Indian cherry fruit. He swallows the little small cherry fruit. Like that, he swallows the entire universe along with his respective beings. So, ஆச்சாரியா சேஸ் இன் ஸ்தோத்ர பாஷ்யம் கோட்டிங் சாத்யகி தந்திரம் அண்ட் இட்ஸ் மூலபூதம் ஸ்ருதி விச் ஹி ஆல்சோ கோட்ஸ் இன் நிக்ஷேப ரக்ஷை தட் கிரசேத் சம்ஹார சமயே ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் லீலையா யஸ்து பகவாந்தம் கச்ச சரணம் ஹரிம். கர்ப்போபனிஷத் மந்திரம் சேஸ் திருமங்கை ஆழ்வார் ஆல்சோ சேஸ் த சேம் திங். எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் உளரே, ஆல் தேவாஸ் ஆர் த ஒன்ஸ் ஹூம் பெருமாள் ஹேட் ஸ்வாலோட் ஒன்ஸ் அண்ட் ஸ்பேட் அவுட் லேட்டர். ஈவன் இன் ஹரி அஷ்டகம் பிரம்மாணம் இந்திரம் ருத்ரம் ச யமம் வருணமேவச்ச பிரசஹ்ய ஹரதே யஸ்மாத் தஸ்மாத் ஹரிரிதீரியதே. டியூரிங் மகாப்பிரளயம் பிரம்மன் இந்திரன் ருத்ரன் யமன் வருணன் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி கேப்சர்ட் அண்ட் ஸ்வாலோட் பை ஹரி ஹரி ஹரி. தட்ஸ் வாட் திஸ் பர்டிகுலர் ஹரி அஷ்டகம் ஆல்சோ சேஸ் அண்ட் திஸ் இஸ் ஆத்தென்டிகேட்டட் பை ஸ்ருதி. ஹரிம் ஹரிம் ஹரந்தம் அனுயந்தி தேவாஹ டியூரிங் பிரளயம் த ஒன் ஹூ captures or swallows or absorbs everyone, Hari, and behind Hari all devas follow or captivated are swallowed. In Subalopanishad also mentions na brahma ne shano ne me dhyava prithivi. So Alvar, our Namalvar says ondrum devum ulagam uyirum matrum yadumilla andre நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். குன்றம்போல் மணிமாடனீடு திருக்குருகூர் அதனுள் நின்று ஆதிபிரான் நிற்க மற்றைய தெய்வம் நாடுகிறே. சோ பெருமாள் சேஸ், ஆர் யூ சேயிங் தே ஹாவ் பிரஜாபதி பசுபதி நேம்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஐ டு நாட் ஹாவ் கண்ட்ரோல் ஆன் தெம். த பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆஃப் பீயிங்ஸ் ஆர் அண்டர் தேர் ஜூரிடிக்ஷன், ஹென்ஸ் யூ டிபெண்ட் ஆன் தெம். பெருமாள் டெல்ஸ் ஆளவந்தார். ஆளவந்தார் ரிப்ளைஸ், நோ, you cannot say that because it's not actually the case. The whole universe which appears to have them as chief, so called the creator, so called the destroyer, are also created by you, Sriman Narayana, due to your sankalpam alone, as per the just above mentioned all those scriptures. So kasyodare haradrincha mukaprapanchah korakshatim ajanishta cha kasya nabe krantva கிரந்த்வா நிகீரிய புனருத்கிரதி த்வதன்யக்கஹ கக்கேன வைஷ பரவான் இதி சாக்ய சங்கஹ. பிரம்மா ருத்ர ஹரவிரிஞ்ச முக அப்பியர் டு பி த சீஃப் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். இன் ஹூ ஸ்டொமக் டஸ் திஸ் யூனிவர்ஸ் ரெஸ்ட் அட் த டைம் ஆஃப் டிசல்யூஷன்? இன் ஹூ ஸ்டொமக் பிரம்மா அண்ட் ருத்ரன் ஆர் ஸ்வாலோட் அண்ட் ஆர் ரிட்டைன்ட் ஃபார் தேர் ப்ரொடெக்ஷன்? ஹூ ப்ரொடெக்ட்ஸ் த யூனிவர்ஸ் அண்ட் பீயிங்ஸ் பிகினிங் ஃப்ரம் பிரம்மா ருத்ரா எவ்ரி ஒன் and every being? Swami Srivatsankacharan Uttamu Swami write, Pandriyin pinnal patthu, naayin pinnal naangu endru petru thalli vidalam. One can keep on procreating the issues like the pigs and the dogs, but who is able to protect the children? Who is protecting? When one moment of a fraction of a moment, one can be angered and kill people. Are they able to protect? நஹி பாலன சாமர்த்தியம் ருதே சர்வேஸ்வரம் ஹரி. ஸ்ரீ விஷ்ணு புராணம் சேஜ் பராசரர் சேஸ் ஒன்லி ஹரி கேன் ப்ரொடெக்ட். ஸோ ஆச்சாரியா வேதாந்த தேசிகா சேஸ் பாலன அனன்ய சாத்தியே, எம்பெருமான் அலோன் கேன் ப்ரொடெக்ட். ஹி அலோன் இஸ் த ப்ரொடெக்டர் ஃப்ரம் ஹூஸ் நேவல் த யூனிவர்ஸ் ஹாஸ் ஸ்ப்ரவுட்டட் அவுட். இஸ் தர் எனி ஒன் அதர் தென் யூ மெஷரிங் த ஹோல் யூனிவர்ஸ், retaining the whole universe during pralayam and bringing out again after the mahapralayam, thus protecting the same? Who can even think of as a matter of even a semblance of doubt there can be someone who is superior to you, Sriman Narayana? And hence, if you enjoy the ondrum devum ulagum uyirum matrum yadum illa andru nanmugan thannodu devarulagodu uyir padaithaan. குன்றம் போல் மணிமாடனீடு திருக்குருகோர் அதனுள் நின்று ஆதிபிரான் நிற்க மற்றைய தெய்வம் நாடுகிறே. அட்ரஸிங் தோஸ் ஹூ வர்ஷிப் அந்ய தேவதாஸ், த ஆழ்வாஸ் அட்ரஸஸ் தெம் அபவுட் த யூனிவர்ஸ், த காட்ஸ், த ஸ்ருதி, வேத வாக்கியம், சப்போர்ட்டிங் த பிலாசபிக் கான்செப்ட் அண்ட் ஃபோக்கசஸ் ஆன் த ட்ரூத் தட் ஸ்ரீமன் நாராயணா இஸ் த ஒன்லி பரத்வம். தெர் இஸ் நோ அதர் காட். ஹீ இஸ் சுலபன், ஈஸிலி ஆக்சசிபிள் ஃபார் எவ்ரி ஒன் டு ரீச். There was nothing before creation, neither worlds nor skies. It was asat. Before creation, there was only Narayana, the Brahman, the Paramatman. From this Paramatma came the Akasham. All things and beings emanated from it and end up. So, all the Vedas and holy scriptures talk about him as he is Chaturmukha Brahma, he is Shiva, he is Indra, he is Akasha, he is Paramaswarat. And he is the Paramapurushan because he is the Antaryami of them. The universe came out of Vishnu. He created the Chaturmukha Brahma and others to undertake the specified functions. He is the Adharam, support for everything. He is immanent, exists in everyone and everything in this universe. During pralayam, all things vanish and get hidden in him. All devatas are born out of Vasudeva. And all of them prostrate to him. He is Adi Devam. He is the creator. He is the protector. He is the destroyer. It's all child's play to him. There is nothing beyond this Vishwarupam. There was none bigger than Pundarikaksha. None there will be in future ever. all including Chaturmukha Brahma, Rudra are subservient to him. These are all positions. The souls take these positions as Chaturmukha Brahma and Rudra. But he is not subservient to anyone. Perumal is above all. Vattarmikar Ilayaya Bhamayan. Vishnu is Sarvajnan. There is no God greater than Vishnu. No one can measure this or comprehend this Vaibhavam, greatness. There is nothing more glorious than Vasudeva. And the Pasurams and the subsequent Pasurams of the same decade after Vondrum Devam, it says those who are followers of Linga Puranam, Buddhism or Jainism or whatever, should understand that all their devatas have emanated from Narayana. The Pramanam for this is he has lodged himself in all of us. Comprehend this, understand this and approach him. It is his plan that some jivas get entangled in bad actions based on their karma. If you understand this, you will be in a hurry to approach him for moksha. No one can, other than Narayana, can grant moksha. So the creation which was before Brahma, Rudra et al. Is the same way the dissolution beyond their time as well. All gets into his stomach. Alamamarathi nilai meloru balaganai, jnanamelum undan arangattaravinanayan. Kolamamani aramam muttuddamamam mudivilladoredil, nilamene ayyo niraikondadin nenjinaya. On the little banyan leaf, he reclines as a small baby, and the entire universe is retained in that small baby's stomach, lying floating on this banyan leaf. Thus, who saves the universe and beings? From whom they are born? From whose navel? Chaturmukha Brahma, the creating, starts on his day and pralayam comes at his night. Thus, it is you who swallows and spits out with Brahma as an instrument to create, who measured with the feet this whole universe. You alone, who could get back from Mahabali? You. Other avatarams cannot establish as clearly as Trivikrama avataram. And hence I mentioned this, Alavandar says, if Brahma, Rudra create and destroy, why should Purana say that you swallow and spit them out? Why did Markandeya see everything in you when he saw you on the little banyan leaf? Nakkapiran and Ruvya Kondad Narayana Narule, this Markandeya was saved by Shivan because of Vishnu's grace. And even Vishnu says that when Markandeya's parents asked him for eternal deathlessness for Markandeya, he had mentioned that you have to meditate on Narayana, and then is the history. So Nakkapiran andru uyyakkondadu Narayanan arule, it's very much true. Shiva had come and saved Markandeyan from Yama, but then asked Markandeya to meditate on Sriman Narayana. Thus, Brahma, Rudra and the whole universe, every being is all under your control alone. And you are the Swami for all. There cannot be a fraction of a second. These can be controlled or ruled by someone else other than you. There can be no doubt, absolutely. Trimayeshi Alvar mentions the same, crystal clear. Narayanan created Chaturmukha Brahma. From this Brahma, Shiva was born. Such greatest truth was asserted unambiguously by Tirumayishi Alvar. Recite my Pasurams and get saved. And says Alvar, Acharyas enjoy these Alvar's works and address them as the sword that's been taken out of its cover from the waistband to destroy the other non-truthful avaidika false notions and doctrines, and to establish Sri Appati Sriman Narayanane is the Paratvam. And it seems Alvar has not still put the sword back, because this false notion still lingers in most of us even today. So this verse, which is a most wonderful verse of Swami Alavandar, crystal clear establishes the supremacy of Sriman Narayana, and also says, Vattar Mikkar Ilayaya Mamayan Tan Vappari Lappan, about Sriman Narayanan, who has got nobody equal to him. Why to talk about superior? and he is Tan Opparilappan, Oppiliyappan. And so Brahman, Rudran, Vanavar, Rudranai Andinar, Rudran, Brahmanai, Brahman, Yennai Andi Uyviperigirar, Naan Oruvarayum Andiyadillai. Sriman Narayana says, Rudram Samashrita Devaha, Rudro Brahmanam Ashritaha, Brahma Mam Ashrito Rajanne, Naham Kaschit Upashritaha. You yourself says, Mamashrayo na kaschit tu sarvesham ashrayosmyaham. Idam ragasyam kaunteya. Proktavan aham avyayam. There is nobody adharam for me. There is nobody support for me. I am the support for everyone and every object. So this ragasyam I am explaining to you. Krishna tells Arjuna. With this crystal clear truth, we don't need to have any doubt on supremacy of Sriman Narayana, and we need to immediately rush to our Sadacharyan to undergo Panchasamskaram and Baranyasam, and those who have undergone should contemplate on Sriman Narayana with the utterance of Dvayam at all times, under all circumstances, in all situations. కవితార్కిక సింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమతే వెంకటేశాయ వేదాంత గురవే నమః అడియే నమో నారాయణ.